కరుణాకర సూరీంద్ర గురువర్య పదాంబుజాం నవనీత నటోత్తంసాం గురుపంక్తి శ్రీయన్ను మహానారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తతో జయముదీరయేత్ తత్వేన యశ్చిదచిదీశ్వర తత్స్వభావ భోగాపవర్గ తదుపాయ గతీరుదారః సందర్శయన్ నిర్వీత పురాణరత్నం తస్మై నమో మునివరాయ పరాశరాయ. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 89 கல்யாண கலகம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. சென்ற பாகத்திலே நாம் ருக்மிணி கல்யாணத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு ருக்மிணி தேவிக்கு பிரத்யும்னன் எனும் குழந்தை பிறந்தது. அதை கர்ப்ப அறையிலிருந்தே சம்பராசுரன் என்றவன் தூக்கிச் சென்றான். அந்த குழந்தையை கடலிலே தூக்கி எறிய அது ஒரு மீனால் விழுங்கப்பட அந்த மீனே இந்த சம்பராசுரனுடைய அரண்மனைக்கு வந்து சேர மீனிலிருந்து வந்த குழந்தையை வளர்த்து வந்தாள் சம்பராசுரனுடைய அரண்மனையில இருந்த அந்தப்புறத்தில இருந்த மாயாவதி என்றவள். காலம் ஆன பிறகு சம்பராசுரனை பிரத்யும்னன் கொன்றுவிட்டான். மாயாவதியுடன் திருப்பி துவாரகைக்கு சென்றான். எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள் என்பதை பார்த்தோம். இதற்கு மேலே மகரிஷி ருக்மிணிக்கு பிறந்த மற்ற 10 பிள்ளைகளின் பெயரை சொல்லுகிறார். ருக்மிணிக்கு சாருதேஷ்ணன், சுதேஷ்ணன், வீரியவான், சாரு தேகன், சுஷேணன், சாரு குப்தன், பத்ரசாரு, சாரு விந்தன், சுசாரு, சாரு என்று 10 பிள்ளைகள். சாருமதி அப்படின்னு ஒரு பெண்தான். பிரத்யும்னனை தவிர இத்தனை குழந்தைகள் ருக்மிணிக்கு என்று பராசர மகரிஷி சொல்றார். எப்பொழுதும் நன்மையே கொடுக்கக்கூடியவள் ருக்மிணி தேவி. அதனால நன்மை என்று பெயர் கொண்டே பிள்ளைகளையும் பெற்றாள். சாரு சாரு சாரு என்று பெயர்கள் வைத்தாள் அந்த பிள்ளைகளுக்கு என்பதையும் பார்த்தோம். ருக்மிணியை தவிர இன்னும் 7 முக்கிய மகிஷிகள் இருந்தார்கள் கண்ணனுக்கு என்றும் சொல்லுகிறார் மகரிஷி இந்த இடத்திலே. அவர்கள் யாருன்னு கேட்டா மித்ரவிந்தை, சத்யை, ஜாம்பவதி, ரோஹிணி, சுஷீலை, சத்யபாமா, லக்ஷ்மணை அப்படின்னு 7 பேர். இவாள்லாம் ஆளுக்கு ஒரு சிறப்பு கொண்டவர்களாம். மித்ரவிந்தை என்பவள் கலிந்தன் என்ற அரசனுடைய புத்திரின்னு சொல்லுகிறார். அதனால இவளுக்கு காளிந்தி என்று பெயராம். காளிந்தி என்று யமுனா நதிக்கும் ஒரு பெயர் உண்டு. அவளே கண்ணனுக்கு மகிழ்ச்சியாக வந்தாள் என்பதும் சொல்லுவதுண்டு. இப்பேற்பட்ட ஒரு சிறப்பாம்சம் இந்த மித்ரவிந்தைக்கு. அடுத்தது சத்யை என்பவள் நக்னஜித்துடைய புத்திரி. மிகவும் பராக்கிரமசாலியாம் இவள். அடுத்தது ஜாம்பவதி என்றவள் ஜாம்பவானுடைய புத்திரி. ஜாம்பவான் பரம பக்தர்னு தெரியும். எப்படி ஜாம்பவதியை மணந்தார் எம்பெருமான் அப்படிங்கறத செமந்தகமணியினுடைய உபாக்கியானத்தில பார்த்திருக்கிறோம். பக்தி நிறைந்தவள் இந்த ஜாம்பவதி என்றவள். அடுத்தது ரோஹிணி என்று பெயர் கொண்டவள். இவளுக்கு இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடிய சக்தி இருந்ததாம். அடுத்தது சுஷீலை என்பவள். இவள் மத்ரதேசத்து மகாராஜாவினுடைய மகள் மகள். மத்ரதேசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்காம். பாண்டூருடைய மனைவி மாத்ரி, அவளும் மத்ரதேசத்து ராஜகுமாரி தான். இந்த தேசத்தோட சம்பந்தம் படுத்திக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவார்களாம் அந்த காலத்திலே. ஏன்னா ரொம்ப தூரத்துல இருக்கு அந்த தேசம். அந்த தேசம் வரை நம் சம்பந்தம் இருக்குன்னு காண்பிச்சுக்கிறதே அரசர்களுக்கு ஒரு பெருமையா. அதனால இந்த சுஷீலையை மணந்தார். சுஷீலைக்கு பேருக்கு ஏத்தா போல நல்ல சீலம் இருந்தது, நல்ல கேரக்டர் இருந்ததுதான் அவளுக்கு. ரொம்ப கொண்டாடுறார் மகரிஷி சுஷீலை என்று பெயருக்கு ஏத்தவளாக இருந்தாள் என்று சொல்லி. அடுத்தது சத்யபாமை. இவள் சத்ராஜித்தின் புத்திரி. இவளும் கண்ணனை எப்படி மணந்தாள் என்பதை நாம் செமந்தகமணியின் உபாக்கியானத்திலேயே பார்த்திருக்கிறோம். சத்யபாமை பூமி தேவியின் அம்சாவதாரமாக ஆவாள். கடைசியில லக்ஷ்மணை என்று பெயருடையவள் எப்பொழுதும் சிரிப்போடையே இருப்பாளாம். எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோட மங்களகரமா இருப்பாளாம். அதனால இவளுக்கு சாருஹாசினி என்றும் பெயர் உண்டாம். இப்படியாக கண்ணனின் மகிஷிகள் 8 பேர் ருக்மிணியோட சேர்த்து. இவாள்லாம் முக்கிய மகிஷிகள். இவர்களை தவிர பல மகிஷிகள் கண்ணனுக்கு உண்டு என்றும் சொல்லுகிறார் மகரிஷி. இதற்கு மேலே எப்படி கண்ணனுடைய வம்சம் வளர்ந்தது அப்படிங்கறத அழகா சொல்றார் மகரிஷி. இந்த பிரத்யும்னன் மாயாவதியை மணந்து கொண்டே வந்தான் துவாரகைக்கு என்று பார்த்தோம். துவாரகைக்கு வந்த பிறகு இன்னொரு கல்யாணமும் ஏற்படுறது இந்த பிரத்யும்னனுக்கு. யாரோட அப்படின்னு கேட்டா ருக்மியினுடைய புத்திரியோட ஒரு கல்யாணம். ருக்மி ருக்மிணியினுடைய அண்ணன். அந்த ருக்மிக்கு ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு அவன் ஸ்வயம்வரம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அந்த ஸ்வயம்வரத்துல பிரத்யும்னனும் போய் சேர்ந்தான். முறைப்படி பிரத்யும்னனுக்கு ருக்மியினுடைய பெண்ணை பிடித்தது, ருக்மியினுடைய பெண்ணுக்கும் பிரத்யும்னனை பிடித்தது. அந்த ஸ்வயம்வரத்திலே மாலையிட்டால் இந்த வது வரனுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிற்று. இவர்களுக்கு பிறந்த பிள்ளைக்கு அனிருத்தன் என்று பெயர் வைத்தார்கள். இந்த அனிருத்தன் மிகவும் பராக்கிரமசாலியாக இருந்தான். எந்த யுத்தமாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துடுவானாம் இந்த அனிருத்தன். இப்பேற்பட்ட இந்த பிள்ளைக்கு ஒரு தகுந்த வதுவை தேடணும் என்று எம்பெருமான் கண்ணன் யோசித்தான். யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்று யோசிக்கும் பொழுது ருக்மிக்கு ஒரு பேத்தி இருக்கா. அவள் யாருன்னு கேட்டா ருக்மியினுடைய பிள்ளையுடைய பெண். இப்ப இந்த அனிருத்தன் யாரு? ருக்மியினுடைய பெண்ணினுடைய பிள்ளை. ஆக ருக்மியினுடைய தௌஹித்திரனுக்கு ருக்மியினுடைய பௌத்திரியை கேட்டுண்டு போனான் கண்ணன் எம்பெருமான். ருக்மிக்கு கண்ணனை கண்டா ஆகாது, ஆரம்பத்திலேருந்து ஆகாது, ருக்மிணி கல்யாணத்திலேருந்து பகை. ஆனாலும் இப்படி வீடு தேடி வந்து சம்பந்தம் கேட்கும் பொழுது பெண்ணு வேற ஏற்கனவே அங்க வாக்கப்பட்டிருக்காளே, அதனாலையும் போனா போறதுன்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துண்டானான். கல்யாணத்துக்கு ஒத்துண்டான். கல்யாணம் நடந்தது, எல்லா யாதவர்களும் வந்திருக்கா. கல்யாணம் ஆயிடுத்து, அனிருத்தனுடைய கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல கல்யாண வீடுனாலே கோலாகலமா இருக்குமே, அப்பேற்பட்ட கோலாகலத்துல சூதாட்டமும் இருந்துதான். அங்க வந்திருக்கிற சில ருக்மியினுடைய நண்பர்கள்லாம் சொன்னார்கள், ருக்மி இந்த பலராமன் இருக்காரே அவருக்கு ஒரு சபலம், எப்பவுமே சூதாடணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனா நன்னா சூதாட வராது, ஆட்டம் தெரியாது, இருந்தாலும் ஆடணும் ஆடணும்னு நினைச்சுட்டே இருப்பார். அவரை சூதாட்டத்துக்கு வரவழிச்சு தோக்கடிச்சுடலாம் அப்படின்னு கிண்டலா பேசினாளாம். ருக்மிக்கும் சந்தோஷம், ஏன்னா கண்ணனையும் பலராமனையும் கண்டா ஆகாது அவனுக்கு. சரி எப்படியாவது இந்த தியூத கிரீடையில ஜெயிச்சுடலாம் அவரை அப்படின்னு நிமந்திரணம் கொடுத்தான். வந்து சூதாடணும் அப்படின்னு அழைச்சான். அவரும் வந்தார். முதல்ல 1000 வராகன் வைக்கிறேன் அப்படின்னார். ருக்மி அந்த ரவுண்ட ஜெயிச்சுட்டான். அடுத்தது திருப்பி 1000 வராகன் வைக்கிறேன்னார், அதையும் ஜெயிச்சுட்டான் ருக்மி. மூன்றாவது முறை 10000 வராகன், 10000 நாணயங்கள் வச்சார், அதையும் ஜெயிச்சுட்டான் ருக்மி. இப்படி தொடர்ந்து 3 தடவை ஜெயிச்ச உடனே அவனுக்கு தலகணம் ஏறி போச்சு. சூதாட்டம்னா என்னன்னே தெரியாத நீ, எல்லாரையும் போய் சூதாட கூப்பிட்டு இருப்ப, கூப்பிட்டா போயிட்டு இருப்ப, இன்னைக்கு உன் சாயம் வெளுத்துது பாத்தியா, நான் எப்படி தோக்கடிச்சேன் பாத்தியா அப்படின்னு கிண்டலா கேட்டான். இப்படி கிண்டலா கேட்டவனை பார்த்து அங்க கலிங்கன் ஒத்தர்ந்தானா ராஜா. அவன் 32 பல்லும் தெரியறா மாதிரி சிரிச்சான். இப்படி இவாள்லாம் கிண்டல் பண்ணின உடனே தாங்க முடியாத பலராமன் கோபத்துடன், இந்த தடவை 1 கோடி வராகன் வைக்கிற, 1 கோடி நாணயங்கள் வைக்கிற அப்படின்னு சொல்லி பந்தயம் போட்டார். அந்த பந்தயத்துல பலராமன் ஜெயிச்சுட்டார். ஜெயிச்ச உடனே நான் ஜெயிச்சுட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு கோஷணம் போட்டாராம். இத கேட்ட ருக்மிக்கு கோபம் வந்துடுத்து. நீ ஜெயிச்சேன்னு எப்படி சொல்ல முடியும்? நீ என்ன பந்தயம் கட்டினியோ அத நான் ஒத்துண்டேனா? முதல்ல ஒத்துண்டு ஆடினாதான் ஆட்டம். ரெண்டு பேர் ஆடினா ரெண்டு பேரும் ஒத்துக்கணும். அப்படி ஒத்துண்டு ஆடினா மட்டும்தான் ஆட்டம். நீரா எதையோ ஒண்ணுத்த பந்தயம் கட்டிட்டு நானே ஜெயிச்சுட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி நான் கூட சொல்ல முடியும் நான் ஜெயிச்சுட்டேன்னு அப்படின்னு ருக்மி அப்படியே திசை திருப்பி விட்டானாம் ஆட்டம். இத கேட்ட பலராமனுக்கு மகா கோபம் வந்துடுத்து. அப்படியே சீர்றார். அப்போன்னு பார்த்து ஒரு ஆகாசவாணி வந்தது, அசரீரி. அது சொல்லிட்டு நியாயப்படி பலராமன் தான் ஜெயிச்சிருக்கார். ருக்மி இந்த ஆட்டம் செல்லாதுன்னு சொல்றானே, நான் ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்றானே, இத அவன் எப்ப சொல்லியிருக்கணும்? நிஜமாவே என்ன பந்தயம் கட்டுறேன் அப்படிங்கறத ஒத்துக்கலன்னா ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். அப்படிலாம் சொல்லாம ஆட ஆரம்பிச்சுட்டா அது ஆமோதிச்சதாதான் அர்த்தம். அவர் என்ன பந்தயம் கட்டிருக்காரோ அதுக்கு நான் ஒத்துண்டேன்னு அர்த்தம். ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா ஆரம்பிச்சு ஆடிருக்கான் ருக்மி, அதனால ருக்மி தோத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுத்து அஷரீரி. இப்படி அஷரீரி சொன்ன பிறகும் ருக்மி கத்தின் இருக்கான், நான் தான் ஜெயிச்சேன் நான் தான் ஜெயிச்சேன். பலராமனுக்கு கோபம் தாங்கல, அந்த தூத கிரீடையினுடைய பலகையை எடுத்தார், ஒரே தட்டு தட்டினார், ருக்மி போய் சேர்ந்தாச்சு அவ்வளவுதான். ருக்மி அடிச்சுட்டார் பலராமன். கல்யாணத்துக்கு வந்தவர் இப்படி சூதாடி கலகத்தை ஏற்படுத்தி கொண்டுட்டார் இந்த பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் தாத்தாவான ருக்மியை. எதுக்குடா இது நடந்தது அப்படிங்கறத கவனிக்கணும். இந்த இடத்துல ருக்மி என்றவன் கெட்டவன், அவனை மாய்ப்பதற்கு கண்ணன் எம்பெருமானுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. எப்போ? ருக்மிணி கல்யாணம் தப்பவே, ஆனால் ருக்மிணிக்காக விட்டு வச்சார் அந்த சமயத்துல. சரி, துஷ்டர்களை எல்லாம் ஒரேடியா ஒழிச்சு கட்டதான் பாரத யுத்தம் நடந்தது, நடத்தினார் எம்பெருமான் பூபாரத்தை தீர்க்க. அந்த சமயத்துல இந்த ருக்மி அதுல கலந்துக்கல, தனியா நின்னுட்டான். அதனால இந்த துஷ்டனை அங்கேயும் அழிக்க முடியல. இப்ப பூபாரத்தை தீர்ப்பதுங்கிறது அவதாரத்தினுடைய நோக்கு. அதனால ஏதாவது துஷ்டர்கள் தனித்தனியா இருந்துட்டாள்னா அவள் எல்லாம் தனியா போய் அழிச்சுடுவான் எம்பெருமான். எப்படி ஜராசந்தனை பீமனை விட்டு தீத்து கட்டினானோ அதே போல இங்க பலராமனை வச்சு ருக்மியை மாய்க்க செய்தான் கண்ணன் பெருமான். ருக்மி போய் சேர்ந்துட்டான். அந்த 32 பல்லையும் காண்பிச்சு ஒருவன் சிரிச்சானே கலிங்கன், அவனையும் இதே பலகையால தட்டினாராம் பலராமன். அவனுடைய பல்லெல்லாம் கீழே கொட்டிடுத்து அப்படின்னு ஹாஸ்யமா சொல்றார் மகரிஷி. ஆச்சு, இப்படி கலகத்தோட நடந்த கல்யாணம் முடிஞ்சுது. எல்லாரும் திரும்பி துவாரகைக்கு வரா. துவாரகைக்கு வந்தா கண்ணன் ருக்மிணிய பார்த்து என்ன சொல்லுவார்? ஆறுதல் சொல்லணும். இப்ப உங்க அண்ணா போயிட்டாருன்னு அவளுக்கு போய் ஆறுதல் சொல்லணும். தங்க அண்ணா ஜெயிச்சிருக்கார் போர்ல, ஒரு கெட்டவன் அழிச்சிருக்கார், அவருக்கு ஆராட்டு சொல்லணும். ஆனால் கண்ணன் ரெண்டுமே சொல்லலையா. மகரிஷி அழகா சொல்றார், பலேன நிஹதம் திருஷ்டுவா ருக்மிணம் மதுசூதனா நோவாச்ச கிஞ்சின் மைத்ரேய ருக்மிணி பலயோர் பயாத். எம்பெருமான் பார்த்தான் ருக்மி மாண்டு போறத, ஒரு வார்த்தை சொல்லல, நான் உவாச்ச வார்த்தையே பேசல. என்ன காரணம்? ருக்மிணி பலயோர் பயாத், பயமா எம்பெருமானுக்கு ருக்மிணி கிட்ட கையும் பலராமன் கிட்ட கையும். ஒரு கால் பலராமனை போய் பாராட்டினா ருக்மிணி தப்பா நடிச்சுருவாளே அப்படின்ற பயமாம், ருக்மிணி கிட்டக்க ஆறுதல் சொன்னா பலராமன் கோச்சின்றுவாரே அப்படிங்கிற பயமாம். எல்லோருக்கும் அபயப்பிரதானம் பண்ணக்கூடிய இந்த பெருமானுக்கு இப்படி பயம் ஏற்பட்டது பாத்தியா அப்படின்னு ஹாஸ்ய ரசத்தோட சொல்லுகிறார் இந்த இடத்துல மகரிஷி. அதனால அமைதியா இருந்துட்டானாம் எம்பெருமான். அமைதியா இருந்தே காரியத்தை சாதிக்கிறது எம்பெருமானுடைய தனி சாமர்த்தியம். இந்த இடத்துல அமைதியா இருந்து பல கருத்துக்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறான் எம்பெருமான். முதல் கருத்து என்ன? அவதார நோக்கை நான் பூர்த்தி செய்வேன் ஏதாவது ஒரு விதத்துல அப்படிங்கிறது. ருக்மியை மாய்க்க வேண்டியது பூபாரம் தீர்ப்பதில், அதுவும் ஒண்ணு, அதை நடத்தினார். ரெண்டாவது முக்கியமான கருத்து என்ன? கல்யாணங்கள்ல அனாவசியமான விளையாட்டுக்கள்லாம் விளையாடக்கூடாது. சூதாடுவது, பெட்டு கட்டுறது, இதெல்லாம் கல்யாண ஆகங்கள்ல இருக்கவே கூடாது. ஏன்னா அதெல்லாம் லக்ஷ்மியை சம்பத்தை பணயம் வச்சு ஆடக்கூடியது. அப்படி ஒரு காரியத்தை மங்களகரமான இடங்கள்ல செய்யவே கூடாது. கல்யாணம் அப்படிங்கிறது மங்களமான ஒரு விஷயம், அந்த இடத்துல பணத்தை வச்சு இப்படி பணயம் வச்சு ஆடுறது அப்படிங்கிறது எவ்வளவு தப்பு, அதனால எவ்வளவு விபரீதங்கள் ஏற்படலாம் அப்படிங்கறத காண்பிச்சு கொடுத்தார். மூன்றாவது கருத்து, பந்துக்களுக்குள்ள ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடுத்துனா, ஒருவருக்கொருவர் சிக்கல் வந்துடுத்துனா, பல சமயங்கள்ல அமைதி காக்கிறது சிறந்தது அப்படிங்கறதையும் காண்பித்து கொடுத்தார். இப்படியாக கலகத்தோட இருந்த இந்த அனிருத்தன் கல்யாணம் முடிந்தது. இன்னொரு அனிருத்தன் கல்யாணத்தையும் நாம் மேலே ஏதாவது ஒரு பாகத்திலே பார்க்க போகிறோம். மற்ற கதைகளை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்.